Tô daquele, tá a ver? Ei! அழகே அடியே பேசாம நூறு நூறா கூறு போடாத வலியே வலியே என் ஒளியே ஒளியே நான் ஒண்ணும் பூதமில்ல தூரம் ஓடாத காதோடு நீ எரிச்ச It's okay. Hey, I don't want to talk to you. Hey, it's my dad. I'm sorry. Adiye alage, yen alage adiye. Pesama noor noora noor podada. Valiye valiye. ஒளியே ஒளியே நான் ஒண்ணும் பூதமில்ல தூரம் ஓடாத நான் ஒன்றும் பூதமில்ல தூரம் ஓடாதே. ஒரு இடத்துல மனசுக்கு பிடிச்சவங்களோட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல.